கடநாசாரியக் கவிதார்க்கிகசேசரீ வேதாந்தாசாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி அஸ்மத் குருபரம்பராய நமஹ. ஸோ போன அதிகரணத்தில் கேசவதிகரணம், அந்த அத்தியக்ஷாதிகரணம், அதில் பிராணஸ்தேஜசி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. வசுதக நேர தேஜஸ்ல சேர்றதில்லை, இந்த இந்திரியங்களோட கூடின பிராணனானது அத்தியக்ஷனான இந்திரியங்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய ஜீவனோட சேர்ந்து அப்புறம் தேஜஸ்ல சேர்றது. இதுதான் கிரமம். ஏன்னா உபனிஷத் வாக்கியங்கள்லாம் அது மாதிரி இருக்கு. அத்தனை வாக்கியங்களுக்கும் சாமரசியம் பண்ணணும், அதுக்கோசரம் இந்த கிரமம் அப்படின்னுட்டு நேத்தி அதிகரணத்துல பார்த்தோம். இப்போ அந்த பிராண தேஜசி அப்படின்னு வாக்கியம் தானே, அதை வச்சுட்டுதான் பண்ணினோம். அந்த தேஜஸ் சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிகரணத்துல விசாரம் பண்றேன். அதாவது தேஜஸ்னா தேஜோபூதம்னு அர்த்தம், ஆனால் வெறும் தேஜோ மகாபூதத்தை உண்டி சொல்றதா அல்லது அனைத்து பூதங்களையும் இங்க சொல்றதா அப்படின்னு சந்தேகம் வந்துடுது. அதுக்கு காரணம் ஒரே இங்க வந்து தேஜசின்னு தான் இருக்கு, பிராணஸ் தேஜசி அப்படின்னு இருக்கு. தேஜஸ் உண்டி சொல்றதுனால தேஜஸ் உண்டிதான் எடுத்துக்கணும்னு தோன்றது. ஆனா வெறும் தேஜஸ் வச்சுண்டாக்கா எந்த காரியமும் பண்ண முடியாது, அனைத்து பூதங்களும் இருக்கணும். நம்ம உடம்புன்றது எப்படி அப்படின்னா, ஆகாசம் இருக்கு, வாயு இருக்கு, தேஜஸ் இருக்கு, ஜலம் இருக்கு, பிருத்வி இருக்கு, அஞ்சு பூதங்களும் சேர்ந்ததுதான் இந்த உடம்பு, பாஞ்ச பௌதிக காயம் அப்படின்னு சொல்றோம். அதனால அந்த மாதிரியா இருக்கக்கூடிய இந்த உடம்புல வெறும் தேஜஸ் உண்டி சொன்னா சரி வராதே, அதனால அனைத்து பூதங்களோடையும் சேர்றது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம், சித்தாந்தியனுடைய அபிப்பிராயம். ஆக இந்த சந்தேகம் இந்த மாதிரி வருது. தேஜசப்தம் உண்டு போதப்பட்டிருக்கு வேதத்துல, அதனால அந்த தேஜஸ் உண்டிதான், அதில் உண்டிதான் இந்த ஜீவனோட சேர்ந்த பிராணனாலும் சேர்றது அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணினா பூர்வபக்ஷி, இல்லையே அத்தனை பூதங்களும் ஒன்னா சேர்ந்தாதானே எந்த காரியமும் நடக்கும், அதனால அதுதான் ஒத்துக்கணும் அப்படின்னுட்டு அனைத்து பூதங்களையும் இது பண்ணணும் சேர்த்துக்கணும் அந்த அர்த்தத்திலையும் பண்ணலாமே அப்படின்னு ரெண்டு பக்கமும் தெரியறதுனால, ஏன்னா ரெண்டுத்துக்கும் சுருதி இருக்கு, பிரமாணம் இருக்கு, அதனால இந்த கிரமமே இருக்கட்டுமே அப்படின்னு இது சித்தாந்தத்தினுடைய பிரவர்த்தி. அதனால இப்படி சந்தேகம் வந்துருது, இந்த அதிகாரமானது பிரவர்த்திக்கிறது. இப்ப இதுல பூர்வபக்ஷம் என்ன சொல்றான், இந்த ஒரு தேஜஸ் தான் சொல்லப்பட்டிருக்கு, அதனால அது ஒண்டியே போருமே, அதுலயே அன்வயிக்கிட்டோம், இந்திரியங்கள் மனசு அப்புறம் ஜீவன் இவையோட சேர்ந்த பிராணனானது தேஜஸ்லயே சேரட்டும், வெறும் தேஜஸ் மாத்திரமே போறோம், ஏன்னா அங்க அந்த பதம் தான் இருக்கு தேஜஸின்னு இருக்கு, மீதி பதங்கள்லாம் அங்க இல்லை. அதாவது ஆகாசம், வாயு, பிருத்வி, ஜலம் இந்த இதெல்லாம் சொல்லக்கூடிய அந்த பதங்கள்லாம் அங்க இல்லை, அந்த சப்தங்களே இல்லை. இல்லாதனால அனைத்து பூதங்கள்லையும் சேர்றதுன்னு சொல்ல வேண்டாம், வெறும் தேஜஸ்ரீயே சொல்றதுன்னு இருக்கட்டுமே அப்படின்னுட்டு ஆக்ஷேபம் பண்றான். அப்ப நாம என்ன கேட்கிறோம், ஏன் அத மாதிரி சொல்லணும், சத்ரி நியாயம் வச்சுக்கலாமே, தேஜஸ் சொன்னாக்கா அந்த தேஜஸ் அது சொல்லப்பட்டிருக்கு அதுவும் இருக்கட்டும், சொல்லப்படாத பூதங்களும் இருக்கட்டுமே, அங்க மீதி பூதங்கள்லாம் இல்லைன்னு சொல்றதுதான் சொல்ல தேஜஸும் சொல்றது, மீதி பூதங்கள் அவைகள்லாம் இங்க சேர்த்தியே இல்லை அப்படின்னு இங்க சொல்லவே இல்லை. அதனால சொல்லாத விஷயத்த அது நிஷித்தம்னு எடுத்துக்க வேண்டாமே. அனைத்துமே சேர்ந்திருக்குது சத்திர நியாயத்தினால. ஒருத்தர் கூட வச்சிருந்தா கூட எட்டு பேர் போறா, நாலு பேர் கூட வச்சுருக்கா, யார் போறான்னு குடைய வச்சுருக்கோம் போறா அப்படின்னு அங்க இருக்கே அத மாதிரி இருக்கட்டுமே. இந்த சத்திர நியாயத்துக்கு முக்கிய விஷயங்கள் சாய்ப்பார் வந்து அந்த ரிதம் பிபந்தௌ அப்படின்னு இருக்கு கடவுள் நடத்துல. ரிதம்னா கர்ம பலம், அதை சாப்பிடுறவ ரிதம் பிபந்தௌன்னு இருக்குது. பெருமாள் ஜீவன் ரெண்டு பேர் தான் அங்க. அப்போ பெருமாள் ஜீவன் சொல்றது பெருமாளுக்கு போய் கர்ம பலன் வருவான், அதை எப்படி அவன் சாப்பிடுவான், அது வராதே. அதனால இந்த இடத்துல சத்திய நியாயம் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லச்ச அதுக்கு கூற இளைஞர் சச்ச ரெண்டு மூணு பேர் போனாலும் அதுல குடிச்சிட்டு போறா, குடிக்காதனும் அதுல போறான், சாராயத்தை குடிக்காதனும் போறான், குடிச்சிட்டு வாரம் போறான். யாரு போறான்னு கேட்டா குடிகாரன்லாம் போறான்னு சொன்னாலும் குடிகாரன்லாம் போறான்னு சொல்லி குடிக்காதவன் கூட அங்க போறானே என்ன, அது என்ன பண்றது அவனோட சேர்ந்துட்டான், அதனால குடிகாரன்னு குடிக்காதவனுக்கும் பேர் வந்துட்டு. அப்ப கருணாநாயக்கர் இந்த குடிகாரனோட சேர்ந்ததுனால எப்படி குடிகாரனுக்கு கெட்ட பேர் வந்ததோ அந்த மாதிரி பெருமாள் நம்மளோட சேர்ந்ததுனால அவருக்கும் கர்ம பலத்தை அனுபவிக்கிறேன் பேர் வந்துடுத்து. அதுக்கு பிரயோஜக பாவம் சொல்லிட்டோம், அதனால அது தோஷம் இல்லை அப்படின்னு. அத மாதிரி சத்திர நியாயம் ஒத்தர சொன்னா கூட சொல்லாத வாழலாம் கூட இங்க கிரகிக்கலாமே, அதனால சத்திர நியாயம் இங்க வரும் அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறோம் நாமும். அதற்கு பதில் அது வராது, பூர்வபக்ஷி அதுவும் வராது அப்படின்னு சொல்றான். ஏன் சொல்றான் அப்படின்னா இந்த இடத்துல அத மாதிரி கிடையாது. காரணம் நீ சத்திர நியாயம் சொன்னாக்கா அது பிரத்யட்சமா பார்க்கப்படுறது, அதனால் நேர பார்க்கணும். எட்டு பேர் போயிட்டு இருக்கு, அஞ்சாறு பேர் கூட வச்சுட்டு இருக்க, அதெல்லாம் பார்த்துட்டு சத்திரனோ கச்சந்தி அப்படின்னு நாம சொல்றோம். ஆனா இங்க பிரத்யக்ஷமா எதுவும் பார்க்கப்படல, வெறும் தேஜசி அப்படின்னு சப்தம் இருக்கு. பிராணா தேஜசி அப்படின்னு இருக்கு, பிராணனானது தேஜஸில் சேர்கிறது அப்படின்னு இருக்கு. அதனால மீதி எதுவும் பிரத்யக்ஷமா இல்லை. அதனால அங்க லட்சணையினால சொல்லலாம், இங்க லட்சணையினால கற்பிக்கணும். அதனால தேஜோ விதிரிக்தமானது எதுவுமே இங்க இல்லை, பிரமாணம் இல்லை. தேஜத்தை காட்டிலும் வேறுபட்ட மீதி பூதங்கள் இங்க இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பிரமாணம் இல்லையே. இல்லாததுனால இந்த இடத்துல சத்திர நியாயம் வராது. ஆக பிராணஹா தேஜசி, அனைத்து இந்திரியங்களோடு சேர்ந்த இந்த ஜீவனானவன் தேஜஸ்ல சேர்ந்தான். அதாவது பிராணனானது இந்திரியங்கள் ஜீவன் மனசு எல்லாத்தோடும் சேர்ந்து தேஜஸ்ங்கிற ஒரு பூதத்துல தான் சேர்ந்திருக்கு அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம். அதே மாதிரி இதுல வந்து பிரஸ்னோபர இடத்துல சில வாக்கியங்கள் இருக்குன்னு ஒத்துமூர் சுவாமி சொல்ற, தேஜோவா உதானஹா பிராணஹா தேஜசா யுக்தஹ சஹ ஆத்மனா யதா சங்கல்பிதம் லோகம் சரதி அப்படின்னு இருக்கு. அங்க கூட பிராணஹா தேஜசா யுக்தஹ சஹ ஆத்மனா அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. அதனால என்ன எடுத்துன்னா தேஜசான்னு ஏகவசனம் தான் இருக்கு, ஆத்மாவோட சேர்ந்தது பிராணன் அப்படின்னு இருக்கு. பிராணன் ஆத்மாவோட சேர்ந்துட்டு தேஜசோட சேர்ந்துருக்குது, அதோட சஞ்சரிக்கிறது அப்படின்னு தான் அங்க இருக்கு. அதனால அங்கேயும் தேஜசப்தம் ஒண்டிதான் இருக்கு. இல்ல பிரகதாரண்யத்தில் ஒரு வாக்கியம் இருக்கு, அங்க என்ன சொல்றக்கு அப்படின்னு, பிருத்திவீமயா ஆபோமயா தேஜோமயா அப்படின்னு சொல்றக்கு. இந்த ஆத்மாவானவன் பிருத்திவிமயனாக ஆப்ரோமயனாக தேஜோமயனாக சஞ்சரிக்கிறான். அனைத்து பூதங்களும் சேர்ந்தாலும் சஞ்சரிக்கிறான்னு இருக்கீங்க. அதனால இந்த பூதங்கள் ஒரு பூதம் தான் எப்படி சொல்லுவேன், தேஜஸான்னு சொன்னாலும் சரி தேஜஸ்வின்னு சொன்னாலும் சரி சத்திர நியாயத்தினாலும் எடுத்துக்கலாமே அப்படின்னு கேட்டாக்க அப்படி கிடையாது. தேஜோமயான்னு தெரிஞ்சு பிடிச்சுதான் இருக்கு. மூணு பூதங்களோட சேர்ந்தவன் சேர்ந்து சொல்லலை இங்க. அதனால தேஜோமயான்னா தேஜஸோட சேர்ந்தவன் அப்படியே அவன் சஞ்சரிக்கிறான். பிருத்திவிமயானாக்க பிருத்திவியோட சேர்ந்தவனாக சஞ்சரிக்கிறான். அப்போவையும் தனித்தனியாக சொன்னா கூட அது அர்த்தம் ஆயிடும். அதனால தனித்தனியா இருக்கேன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். சேர்ந்து இருக்கிறது சொல்றது வேண்டியது இல்லையே. அதனால இதுதான் சரி. அதனால இந்த மாதிரி ஒண்ணுதான் தேஜஸ்ன்னு சொல்லிருக்கீங்க. அதனால தேஜோ மாத்திரத்துல இந்த பிராணனானது ஜீவனோட சேர்ந்து தேஜஸ்ல சேர்றது, மற்ற பூதங்கள்லாம் இல்லை அப்படின்னு சத்திர நியாயத்தையும் கண்டிச்சுட்டான். இந்த மாதிரி தேஜோமயா ஆபோமயா பிருத்திவிமயான்ற வாக்கியத்தையும் அதை தனித்தனியா சொல்லிக்கலாம், சேர்ந்து சொல்ல வேண்டாம். சேர்ந்து இருக்கிறதாக எந்த ஒரு பதமும் இங்க இல்லை. அதனால இப்படியே இருக்கட்டும்னுட்டு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயமா இருக்கு. அத இப்ப கண்டனம் பண்ற, அது தப்பு. எல்லா பூதங்களோடைய சேர்ந்துதான் இந்த ஜீவனானவன் சஞ்சரிக்கிறான். ஒரே இது கிடையாது. பிரகதாரண்யத்துல பிருத்திவிமயா ஆபோமயா தேஜோமயான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை வச்சுன்னு பார்த்தாக்க எல்லா எல்லா பூதங்களோட சேர்ந்த ஜீவன் தான் சஞ்சரிக்கிறான்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அப்படி பிரகதாரண்யம் இல்லாட்டா கூட சரி, இதெல்லாம் அர்த்த சித்தம் தான். சத்ரி நியாயம் தான் இங்கெல்லாம் ஒன்னு சொன்னா கூட பலதும் சொல்லப்பட்டதா ஆகும். ஏன் அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா அதுக்கும் சமாதானம் சரிக்கிற. இங்க சத்திர நியாயம் தான். ஏன் அப்படின்னு கேட்டாக்க முன்னாடி சொன்ன பாருங்க, ஒரு பூதம் காரிய சமர்த்தமா இருக்காது. பஞ்சீகரண பிரக்ரியா அனைத்து பூதங்களும் ஒன்னா சேர்ந்தது சேர்ந்ததுதான் ஒரு பூதம் நம்ம சொல்றோம். ஏற்கனவே சொல்றோம் சத்தம் தகலாபத்துல அழகா சுவாமி ஜெயசிங் பிரித்து சாய்க்கிறார். ஒரு பூதத்தை ரெண்டா பிரியுங்கோ, அதுல 50% அதுல போயிட்டோம், மீதி 50% இருக்குது அதை நாளா பிரிக்கணும். 12, 12, 12, 12, 50%. அதை என்ன பண்ணணும், ஒவ்வொரு பூதத்தையும் அந்த மாதிரி பிரிக்கிச்சு ஆகாசத்தை பிரிச்ச 4, 12 இருக்கும். அந்த 4, 12 வாயுவில் ஒரு 12, இதுல தேஜஸ்ல ஒரு 12, ஜலத்துல ஒரு 12, பிருத்திவியில ஒரு 12, இப்படி எல்லாத்திலையும் போடணும். அப்படி போட்டோம்னாக்கா ஒவ்வொரு பூதத்திலையும் 5 பூதங்களுடைய சேர்க்கை தான் தெரியும். அப்படி இருந்தாத்தான் காரியம் பண்ண முடியும். இல்லாத போனாக்கா சிருஷ்டிக்கவே முடியாது. அது இருந்தால்தான் சிருஷ்டிக்க முடியும். ஒன்னே ஒண்ணு இருந்ததுனாக்க சிருஷ்டிக்கவே முடியாது. இது அர்த்த சித்தம். இது பஞ்சீகரண பிரக்கிரியை தான். இது ஏன்னா பகவான் என்ன பண்றான் அப்படின்னாக்க இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்க வேணும் அப்படின்றதுக்கோசரமே அவன் பஞ்சீகரண பிரக்கிரியை நடத்துறான். சாசாம் திருதம் திருதம் ஏகைகாம் கரவாணி அப்படிங்கிறான். சாசாம் அந்த தேவதைகள், எந்த தேவதைகள், பிருத்திவி தேவதை, ஜல தேவதை, அத மாதிரி தேஜோ தேவதை, இந்த தேவதைகள், அதாவது என்னன்னா இந்த மூணுத்தையும் நடத்தும் மூணு பூதங்களையும் அதிர்ஷ்டாத்திர தேவதன், இந்த மூணு பூதங்களையும் திருவிதம் திருவிதம் திருட்கரணம் அல்லது பஞ்சீகரணம் அல்லது சொப்தீகரணம் இந்த மாதிரி பகவான் பண்றான். இது பண்ணினாத்தான் இந்த பிரபஞ்சத்தையே சிருஷ்டிக்க முடியுமா. சுத்த தங்கத்தை எப்படி ஆபரணம் பண்ண முடியாதோ, அதில் கொஞ்சம் செப்பு கொஞ்சம் வள்ளி இதை மாதிரிலாம் கலந்தாதான் 22 கேரட்டா பண்றோம் ஆபரணங்கள். அந்த மாதிரிதான் பண்ண முடியும். சுத்த தங்கத்தினால பண்ண முடியாது. அத மாதிரிதான் இங்கேயும். ஆகவே அனைத்து பூதங்களையும் திருவுட்கரணம் பண்றான். திருவுட்கரணம் பண்ணித்தான், பஞ்சீகரணம் பண்ணித்தான் இந்த பிரபஞ்சத்தையே சிருஷ்டிக்கிறான். அது ஏற்கனவே எங்கெல்லாம் சொல்லியிருக்கோம். அது அதனால அப்படி பண்ணாதான் நாமரூப வியாகரணமே லோகத்துல சித்திக்கும். நான் இப்ப என்ன பண்ண போறேன், பூத சூக்மத்தை எடுத்துட்டு போகணும். இங்கேன்னு ஒருத்தன் கிளம்பச்ச பூத சூக்மங்களை எடுத்துட்டு தான் போறான். பூத சூக்மங்களை எடுத்துட்டு போறோம்னா பூத சூக்மம்னா என்ன அர்த்தம், அனைத்து பூதங்களுடைய சூக்ம அம்சங்கள் அர்த்தம். அது இல்லைன்னா அவனால போக முடியாது. அனைத்துமே தேவை. அது வந்து உபனிடத்தை சொல்லுத்தது. சரி அப்படின்னா தேஜ அப்படின்னு ஒரே பதம் தானே இருக்கு. அதுல அஞ்சையும் சொல்ல வேண்டாமா, இல்ல மூணையாவது சொல்ல வேண்டாமா? வெறும் தேஜஸ்ஸு தேஜஸ்வி நீ ஏக்க வச்சனும். தேஜஸ் சத்தம் ஒண்டிதான் இருக்கு, நீதி இல்லையே. இதுல என்ன இருக்கு? சூத்திரக்காரே ஸ்பஷ்டமா சொல்றிருக்க என்ன அப்படின்னா, மூணாவது அத்தியாயத்துல முதல் பாதத்துல சுதந்திர பிரதிகரணத்துல அங்க சொல்லச்ச திரியாத்மகம், மூணு மூணு பூதங்கள் அல்லது பஞ்சபூதங்கள். ஆகாசம் வாயு கண்ணுக்கு தெரியறது இல்லை இல்லையா, அதனால அது சேர்க்க மாட்டார். அதனால மூணு பூதங்களும் சேர்ந்து இருக்கிறதுனால அது சொல்றது. அப்படின்னு ஒரே பூதம் வந்து எப்படி தேஜஸ்ன்னு வந்தது அப்படின்னு கேட்டா, அதுக்கும் பூயஸ்வா ஆதிக்கம். எது அதிகமா இருக்கோ ஒரு பதார்த்தத்துல ஒரு வஸ்துவில அதை கொண்டுதான் நாம சொல்றோம். சொர்ணத்துல செப்பும் இருக்கு, பித்தளை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனாலும் சொர்ண விக்கிரகம் அப்படின்னு தான் சொல்றேன். ஏன்னா அது சொர்ண பாகம் இருக்கு, தங்கத்தினுடைய பாகம் தான் அதிகமா இருக்கு. மீதியெல்லாம் குறைவா இருக்கும், மீதியெல்லாம் குறைவா இருக்கும். நம்ம திருவயனுடையானையோ கோவிந்தனையோ அல்லது தாயாரையோ சேவை சேவிச்சு பாருங்கோ, பல பல பல பல ஜொலிப்பா. ஆனா இது பஞ்ச பாஞ்சலௌகிகம், பஞ்சலோகத்தினாலான திருமணி தான். அதுக்கு இந்த ஒருத்தர் சொன்னேன் எனக்கு, இப்ப என்ன பண்ணுவாங்க, திருமஞ்சனம்லாம் பண்ணிட்டு கிளம்புற சமயத்துல அந்த திருமுகத்துல எலுமிச்சம்பழ சாறு இருக்கு பாருங்க, அதை தடைய விட்டுருவாங்க. திருமுகத்துல திருமாலுடைய திருமுகம் பெரியாட்டு அதை துடைக்க மாட்டாங்க, அது அப்படியே ஜொலிக்குமா சொர்ண மாதிரி அப்படின்னு சொல்லுவார். மொத்தத்துல இது சொர்ண விக்கிரகம் சொன்னா என்ன சொன்னா, அதுல எல்லா லோகங்களும் இருக்கும், பித்தளை இருக்கும், வெள்ளி இருக்கும், எலும்பு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனாலும் கூட சொர்ணத்தினுடைய பாகம் அதிகமா இருக்கிறதுனாலதான் அது சொர்ண விக்கிரகம் தெரியுது. பித்தளை பாத்திரம்னா பித்தளை பாத்திரத்துல பித்தளையினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு. இந்த மாதிரிதான் கிரமம். ஆதிக்கத்தை சென்றுதான் அங்க பிரக்கிரிய போறது. ஆதிக்கம் இல்லைன்னாக்க அது வரவே வராது. அதனால அந்த கிரமம் எது, ஆதிக்கம் எது எந்த பூதத்துக்கு இருக்குதோ அந்த பூதத்தை கொண்டுதான் இது பண்றோம். அதனாலதான் கிழிஞ்சில பார்த்து வெள்ளியின் சொன்னா, அப்போ வெள்ளியினுடைய அவயவங்கள் அந்த கிழிஞ்சல்ல இருக்கு, அதனால அதிகமா இல்லை. கிழிஞ்சலனுடைய அவயவங்கள் தான் அதிகமா இருக்கு, வெள்ளியினுடைய அவயங்கள் குறவா இருக்கு, அதனாலதான் அது கிழிஞ்சல் தேவை. அதே வெள்ளி பாத்திரத்துல கூட கிழிஞ்சல் மாதிரி சுரத்த மீது அழுது விடியும். பாத்திரத்தை தேக்காமலேயே உள்ள வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, கருப்பாகும், ஒரு மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல அது காரணம் என்ன அப்படின்னு, கிழிஞ்சலனுடைய அவயவங்கள் தெரியறது, வெள்ளியனுடைய அவயவங்கள் அபிபவமா ஆகிறது, கொஞ்சம் மறைஞ்சிருக்கு. திருப்பி அதை தேய்ச்சி வச்சுட்டோம்னாக்க ஜொலிக்கும். அதனால ஆதிக்கம் தான் இங்க மூல காரணம். எந்த பூதத்தினுடைய ஆதிக்கம் எந்த வஸ்துவில இருக்கோ அந்த பூதத்தை கொண்டு பேசுறோம். தேஜஸ் அதிகமா இருந்ததுன்னா தேஜஸா தேஜசி அப்படின்னு சொல்றோம். ஜலம் அதிகமா இருந்ததுன்னா ஜலத்தை சொல்றது. அதனாலதான் தேஜோமயா ஜல ஆப்போமயா பிரதிமயான்னுட்டு இவனை சொல்றது. அப்பப்ப அது அது தெரிகிறது. வெயில் காலம் உடம்பு வத்தி போயிடும், அப்படியே உருகி போயிடும், உடம்புல ஒண்ணுமே இருக்காது. ஜலம் எவ்வளவு தீர்த்தம் சொல்றாலும் தாகாரங்களை அந்த சமயத்துல ஆப்போமயம் சொல்ல முடியாது. பிருத்திவிமயமாவோ அல்லது தேஜோமயமாவோ இருக்கும். அதே குளிர் காலத்துல ஆப்போமயமா இருக்கும், உடம்புல நல்லா பூசி அழகா இருக்கும். காரணம் என்ன? அப்போ ஜலம் நல்லாவே நமக்கு சேர்ந்திருக்கும் உடம்புல. இங்க அப்படி இல்லை. அத மாதிரி ஒவ்வொரு அம்சத்துல ஆதிக்கம் அப்பப்ப இருக்கலாம். அதை கொண்டு இதெல்லாம் சொல்றது. அதனால இந்த இடத்துல தேஜசி அப்படின்னு ஏகவசனம் இருக்கு. ஒரு பூதத்தை தான் சொல்லிட்டு, அதனால எப்படி வரும்னு கேட்டா, அந்த பூதத்தினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனாலதான் அது மாதிரி இருக்கு. அந்த ஆதிக்கம் என்ன, அது தப்பு இல்லை. சூத்திரக்காரரே அதை சொல்லிட்டே இருக்கு. அதனாலதான் லோகத்துல இந்த மாதிரி பிரக்ரியை நம்ம சொல்றோம். பிரதிவின்னு ஒண்ணுத்துக்கு பேரு, ஜலம்னு ஒண்ணு. ஆனா எல்லாமே எல்லாத்துலயும் இருந்துதானே இருக்கு. எல்லா பூதங்களுடைய அம்சங்களும் எல்லா பூதங்களும் இருக்கு. ஆனால் ஆதிக்கத்தை எட்டு அதை பேரிட்டு சொல்றோம். அதுதான் இங்க மூல காரணம். அது அந்த மாதிரிதான் இந்த உடம்பு, ஒரே உடம்பு தான். ஒரே உடம்புல எல்லா பூதங்களும் இருக்கு. எல்லா பூதங்களும் இருந்தா கூட தேஜசப்தமானது இங்க சொல்லப்படுறது. இந்த பஞ்சீகிருதமான தேஜோ வாசின்னு சொல்லணும். பஞ்சீகரணம் பண்ணப்பட்ட தேஜஸானது அதிகமா இருக்கு, அதனால தெரிகிறது. அத்த போய் இல்லைன்னு ஏன் சொல்லணும்? அதுதான் சரி. அதனால தேஜசி அப்படின்னு இங்க சொல்றது. பிரஸ்னோபனிடத்துல தேஜசா யுக்தா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் ஏகவசனம் இருந்தாலும் ஒரு பூதத்தை சொன்னாலும் இங்க பஞ்சீகரண பிரக்கிரியினால பல பூதங்கள் சொல்லப்பட்டுதான் ஆகும். அதனால தோஷம் இல்லை. அதனால இந்த மாதிரிதான் இந்த இடத்துல அர்த்தம் பண்ணிக்கணும். ஆகவே பாபராயனர் சொன்னதுனால யாரு சூத்திரக்காரர், பௌதிக தேகங்களை எப்படியோ அத மாதிரிதான் இங்கேயும் எடுத்துட்டு போனோம். அதாவது சூக்ம தேகம்னு அர்த்தம். சூக்ம தேகத்தை நான் போன ஸ்லோகத்திலேயே சொல்லிருக்காரு சூத்திரக்காரரே இங்க சொல்ல போறாரு. அதனாலதான் இந்த பஞ்சீகரணம் பண்ணப்பட்ட பூதங்கள் அவைகளுடைய சூக்மத்தை எடுத்துட்டு போறது. இந்த பிராணன், இந்திரியங்கள், மனசு, ஆத்மா இவைகள்லாம் அந்த சூக்மத்தை எடுத்துட்டு போறதுன்னு சொன்னதுனால எந்த விரோதமும் கிடையாது. ஆகவே மன பிராணஸ்தேஜசின்ற சொல்ற இடத்துல தேஜசப்தத்தினால அனைத்து பூதங்களும் தான் சொல்லப்படுறது. ஒரு பூதம் தான் சொல்லப்படுறதுன்னு அர்த்தம் பண்ணிக்க வேண்டாம். இதுக்கு மூல காரணமே என்னன்னா, யுக்தியும் இருக்கு, ஸ்ருதியும் இருக்கு, ஸ்மிருதியும் இருக்கு அப்படின்னு சூத்திரக்காரர் காமிக்கிறேன். அதை கொண்டுதான் இதை பார்த்துக்கணும் அப்படின்னுட்டு இந்த அதிகரணத்தினுடைய சாரம். இப்போ ஸ்லோகத்தை சரிக்கணும். தேஜஸ்யேவாஸ்து யுக்த ஸ்ருததனபுத் அனஹ தேஜசீத்யாத்யபாதாத் சத்ரிநியாயோபி நாஸ்மின் இதி யதி ந ததா அந்யத்ர பூதாந்தரோக்தே விஸ்வாம்பாய தேவஹ த்ருவ்ருதம் அக்ருதச ப்ராகிமம் பூதவர்க்கம் ப்ராசுர்யாத் தத்ததேகம் வ்யவஹிருதிரிதி ச அசூத்ரயத் பூர்வமேவ. ஸ்லோகம் ஸ்ருத தனுபிரத்து. ஸ்ருதஹ தனுபிரத்து ஏன, அதாவது தனுபிரத்துன்னா ஜீவன். ஜீவனானவன் யாரால எதனால ஆசிரியக்கப்பட்டானோ அது இங்க ஸ்ருத தனுபிரத்து. அனஹ அனஹ அப்படின்னா பிராணன் அர்த்தம். அதாவது பிராணனாலதான் இந்த தேஜஸானது ஆசிரியக்கப்பட்டிருக்கு. நம்ம இந்த உடம்புல இருந்து கிளம்பினா நம்மளோட சேர்ந்து பிராணனும் கிளம்பிடும். நேற்று கூட அதை பார்த்தேன். அதனால ஜீவன் இருக்கவே தான் பிராணன் ஒற்றின்னு இருக்கு நம்மளோட. ஆக இந்த ஜீவனானவன் பிராணனால ஆசிரியக்கப்பட்டிருக்கான். அந்த பிராணனானது தேஜஸ்யேவ யுக்தஹ அஸ்து. தேஜசி தேஜசியேவ, அந்த தேஜோ மகாபூதம் இருக்கே அதுலதான் அது சேர்ந்து போறது. அப்படியே இருக்கட்டும். அனைத்து பூதங்களிலும் இது சேர்றதுன்னு சொல்ல வேண்டாம். ஏன் அப்படின்னு பிராணஸ்தேஜசி இத்தியாதி அபாதா, பிராணஸ்தேஜசின் தான் இருக்கு அனைத்து பூதங்கள், பிராணஹா பூதேஷு அப்படின்னு இல்லையே, பிராணஹ தேஜசின் தான் இருக்கு பூதங்கள்ல இங்க சொல்லப்படல. அதனால பிராணஸ்தேஜசின்ற வாக்கியத்துக்கு பாதம் இல்லை, அபாதம் தான் இருக்கு, அபாதம். அதனால தேஜஸ்வர உண்டிதான் இந்த ஜீவனான ஜீவனோட சேர்ந்த பிராணனானது சேர்றதுன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். இதான் சரி பூர்வபட்ச விஷயம். இல்ல இல்ல சத்ரி நியாயத்தை வச்சுக்கலாமே, என்ன சத்ரி நியாயோபி அஸ்மின், இந்த தேஜஸ் விஷயத்துல சத்ரி நியாயத்தை சொல்லிக்க முடியாது. லோகத்துல பாக்குறது வேற, பிரத்யமா பார்க்கணும், அதை கொண்டு சத்ரி நியாயம் வந்தது. ஆனால் இந்த இடத்துல இந்த பூத தேஜசின்ற இடத்துல பிரத்யமா எந்த பூதங்களையும் பார்க்கலையே நாம. ஸ்ருதியானது தேஜஸ் உண்டிதான் சொல்லிட்டு, அதனால அனைத்து பூதங்கள் இங்க அர்த்தம் வராது இல்லையோ. அதனால சத்ரி நியாயோபி அஸ்மின் இங்க வராது. ஆகவே ஒரு பூதத்துல தேஜோ மகாபூதத்துல தான் இந்த பிராணனானது சேர்றது அப்படின்னு இது எதி, இத மாதிரி நீ பூர்வபக்ஷம் பண்ணினாயாக அது தப்பு, அந்த மாதிரி வராது. எனக்கு ததா அந்யத்ர அந்யத்ர இன்னொரு இடத்துல பூதாந்தரோக்தே ததா பூதாந்தர் அப்படியாக, எப்படி நாம சொன்னமே அனைத்து பூதங்களோடு சேர்ந்து இவன் சஞ்சரிக்கிறான், பிராணன் சஞ்சரிக்கிறது, ஜீவன் சஞ்சரிக்கிறான் அப்படின்னுட்டு அந்யத்ர பிரகதாரண்யோபனிஷத்துல பூதாந்தரோக்தே பிரதிதிமயா ஆபோமயா தேஜோமயா அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்தை இட்டுதான் இங்க சொல்லணும். அதனால அனைத்து பூதங்களோட சேர்ந்துதான் இவன் சஞ்சரிக்கிறான், அந்த பிராணனோட கூடிய ஜீவன் அப்படின்னு தான் அர்த்தம் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த வேற ஸ்ருதியில அது இருக்கு, இல்லாத போனா அந்த ஸ்ருதி அடிபட்டு போயிடும். அது உண்டியா பிரகதாரண்யோபனிஷத்து இல்லாட்டா கூட சரி, இந்த விஷயமானது நமக்கு சித்திக்கும். எப்படி சித்திக்கும், தேவஹா தேவஹானாக திவக்கிரீடாயாம் லீலையா இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறவன் லீலையா கந்துகைரிவ ஜந்துதிஹி அப்படின்னா ஹரே விகரசி கிரீடாம் கந்துகைரிவ ஜந்துதிஹி அப்படின்னா வாக்கியம் இருக்கு. ஹே பகவானே நீ வந்து எப்படி பந்துகள் பந்துகளை வச்சுண்டு விளையாடுவாளோ எல்லாரும் அந்த மாதிரி ஜந்துக்களோடு நீ விளையாடிட்டு இருக்கியே அப்படின்னு அங்க அர்த்தம். அதனால இந்த தேவசப்தத்தினால விளையாட்டாவே எல்லாத்தையும் பண்றான், சிருஷ்டிய பண்றான். அப்போ தேவகா விளையாட்டா சிருஷ்டிய பண்ணக்கூடிய பகவான் நாராயணன் விஸ்வாரம்பாய இந்த பிரபஞ்சத்தை ஆரம்பிக்கணுமா சிருஷ்டிக்கணுமா, அதுக்கோசரம் திருவிரதம் அகிருத பூத வர்க்கம் இமம் திருவிரதம் அகிருதத்தை பூத வர்க்கம் இந்த பூதங்கள் இருக்குதே மகாபூதங்கள் அஞ்சும் அல்லது மூணும் அதை முன்னாடி சிருஷ்டிக்கு முன்னாடி திருவிரதம் அகிருத திருவுத்கரணத்தை பண்ணிட்டான் பகவான். அந்த அகம் இமாஸ்திஸ்ரோ தேவதா அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாகரவாணி, நாமரூபங்களை பண்ண போறேன் இந்த பூதங்கள் அனுப்பிரவேசம் பண்ணி ததர்த்தம் அதுக்கோசரம் தாசாம் திருவதம் திருவதம் ஏகைகாம் கரவாணி ஒவ்வொன்றத்தையும் திருவுத்கரணம் பண்ண போறேன், திருவுத்கரணம் பண்ணிட்டு நாமரூப வியாகரணம் பண்ணுவேன் அப்படின்னுட்டு அந்த பரதேவதையானது சங்கல்பிச்சுதான், பரதேவதையான எந்திரமான அப்படி சங்கல்பித்தான் அப்படின்னு உடனே சொல்றது. அதுவும் சத்தித்தியில சாந்தோக்கிய சத்தித்தியில உத்தாலகர் சேரகேதுக்கு உபதேசம் பண்ணச்சே சொல்ற. அதனால பிராக் சிருஷ்டிக்கு முன்பாக இவன் பூத வர்க்கம் இந்த பூத வர்க்கங்களை அனைத்து பூதங்களையும் தேவகா விளையாட்டுடையனான பகவான் விஸ்வாரம்பாய திருவிரதம் அகிருதத்தை திருக்கரணத்தை பண்ணிட்டான் பகவான். அப்படி பண்ணிடவே இந்த பிரபஞ்சமானது சிருஷ்டிக்கப்பட்டது. இல்லாத போனா அது முடியவே முடியாது. சரி, இத வந்து இத சொல்லிட்ட, ஆனா தேஜஸ்ன்னு தானே ஏகவசனம் இருக்கு, ஒரே ஒரு போதும் தானே இருக்குன்னாக்க, அதற்கு சமாதானம் பிராச்சுரியா. பிராச்சுரியம்னா ஆதிக்கம் அர்த்தம். எது அதிகமா இருக்கோ அதான் சொல்லுவோம். ஒரு கட்டம் இருக்கு, அந்த கட்டத்துல மண் அதிகமா இருக்கு, ஜலமும் கலந்திருக்கும், அதுல சூட ஏற்றிருக்கோம், அதாவது சூட போடுறோம், அதுல சூட ஏறுறது, மூணும் தான் இருக்கு, ஆகாசமும் இருக்கு, வெற்றிடம் கொஞ்ச கிடத்துல எல்லாம் தான் இருக்கு. ஆனா என்ன சொல்றது, மிருத்பாண்டம் மண்மயோகடக அப்படின்னு தான் சொல்றோம். யாராவது ஜலமயோகடக இல்ல தேஜோமயோகடக அப்படின்னு யாராவது சொல்றாடோ, அப்படி சொல்றது இல்ல. ஏன்னா அங்க மிருத்தனுடைய பிராச்சுரியம் ஆதிக்கம் தான் இருக்கு, மண்ணுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால இந்த மாதிரி லோகத்துல பிரவர்த்திக்கிறோம், பேசுறோம், விவகரிக்கணும். அந்த மாதிரிதான் இங்கேயும் பிராச்சுரியா ஆதிக்கத்தினால தத்தது ஏக வியவகதி. எந்த வஸ்துவனுடைய ஆதிக்கம் இருக்கோ அந்த வஸ்துவனுடைய விவகாரம் லோகத்துல. அது அப்ப எல்லாம் பார்த்தோம், தங்கம் வெள்ளி பித்தளை அப்படின்னா பேசுறதுக்கு காரணம் இதான். எல்லா பூதங்களும் இருந்தாலும் எது அதிகமா இருக்கோ அதுதான் நம்ம சொல்றோம். அது இது விவகதி, இந்த மாதிரி விவகாரம் இருக்கு. இதீச்ச என்றும் பூர்வமேவ அசூத்திரயத்து, பூர்வமேவ மூணாவது அத்தியாயத்திலேயே முதல் பாதத்திலேயே சூத்திரகாரரான யாசர் அங்க அசும் சாச்சுட்டார். அவர் சொல்லிட்டார், சூத்திரகாரர் பண்ணிட்டார், ஸ்ரீஆத்மகத்வாத்து பூயஸ்வாத், அது மாதிரி வைசேஷ்யாத் தத்வாத தத்வாதா அப்படின்னு சொல்லிட்டார். இதுல பூயஸ்வாத்ன்றது தான் பிரதானமா, இந்த மூணாவது அத்தியாய சூத்திரத்தை தான் பிரதானமா வச்சிருக்கோம். அதனால மூணு திருவுத்கரணமா போயிட்டதுனால, திருவுத்கரணம் பண்ணப்பட்டதுனால இங்க மூணும் இருக்கு, மூணு பூதங்களும் இருக்கு. அதுல பூயஸ்வார் அதிகமா இருக்கிறதுனால எந்த பூதம் அதிகமா இருக்கோ அதை விவகரிக்கிறோம் அப்படின்னு சூத்திரக்காரர் ஏற்கனவே சொல்லிட்டார். அந்த கிரமத்துல இந்த இடத்துல பிராண தேஜசி அப்படின்னு சொன்னாக்க தேஜசோட சேர்றது, அது தேஜஸ் ஆதிக்கம் அந்த சமயத்துல இருக்கு. ஆதரனால இங்க ஒரு பூதத்து சொன்னா கூட பல பூதங்கள் இங்க சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம். அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சொல்லி இந்த அதிகரணத்தை திலகற்ற சுவாமி இவ பாருங்க ஸ்லோகத்தை, தேஜஸ்யேவாஸ்து யுக்தஹ ஸ்ருத தனு பிருத் அனஹ தேஜசீத்யாத்ய பாதாத் சத்ரின் ஞாயோபி நாஸ்மின் இதி யதின ததான்யத்ர பூதாந்தரோஸ்தே விஸ்வாரம்பாஜ தேவஹ. திருபுரதம் அக்ருதச்ச ராகிமம் பூத வர்க்கம் பிராச்சுரியாத் தத்ததேக யவஹதிரிதிச்ச அசூத்ரயத் பூர்வமேவ அப்படின்னு சொல்லி முடிச்சு. இங்க ரெண்டு சூத்திரங்கள் இருக்கு, அந்த ரெண்டு சூத்திரங்களுடைய அர்த்தத்தையும் பார்த்துள்ளோம். பூத்தி எடுத்த சுதே அப்படின்னு சூத்திரம், முதல் சூத்திரம் பூதேஷு தற்சுதே, சுதியானது அது மாதிரி சொல்றது. என்னென்ன பூதேஷுன்னா அனைத்து பூதங்கள்லயும் இருந்த பிராணனானது சேர்ந்து, பிராணா தேஜசின்னு சொன்னாக்கா ஜீவனோட சேர்ந்த பிராணனுக்கு அனைத்து பூதங்கள்லையும் சேர்க்கை தான் சொல்லப்படுகிறது தேஜசி சம்பத்தி. ஏன் அப்படின்னாக்க தச்சுவதே அது ஓதப்படுகிறது வேதத்திலேயே. இங்க பிரதாரண்யகத்தில் இப்படி இருக்கு, பிரதிதீமயா ஆபோமயா தேஜோமயா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரதிவிமயன் தேஜோ ஆப்போமயன் தேஜோமயன் சொல்றது, மூணும் சேர்ந்திருக்குது. அது மூணு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த இடத்துல தேஜ சப்தத்தினால் மூணு சொல்லப்படுறதான் அர்த்தம் அப்படின்னு முதல் சூத்திரத்தினுடைய தாத்பரியம். உடனே அவன் கேட்கிறான் பூர்வபக்ஷி, மூணு இருக்கிறது சரி, இதுல பிரதியுமையா ஆப்போமையா தேஜோமையா இருக்கு உண்மை. ஆனா அத நீ சொல்ற மாதிரி அனைத்தும் ஒரே சமயத்தை சேர்ந்து இருந்தே எடுத்துக்கணும், ஒரு கிரமிக்கம் வச்சுக்கலாமே. முதல்ல பிரதிவிமயமா இருந்தது, அப்புறம் ஆப்போமயமா மாறிடுச்சு, அப்புறம் தேஜோமயமா இருக்கு. இந்த மாதிரி ரெண்டு போட்டுமே தனித்தனியா இருக்கட்டுமே, என்னத்துக்கு மூணுத்தையும் சேர்த்து சொல்லணும்? அந்த மாதிரி இந்த தனித்தனியா சொன்னா கூட இந்த இது ஒத்து போகுமே, சரியா பொருந்துமே அப்படின்னு கேட்டாக்க அதற்கு சமாதானம் ஏகஸ்மின், ஒரே பூதம் இருந்ததுன்னாக்கா காரியத்தை பண்ணவே முடியாது. அஞ்சு பூதம் கூட ஒன்னா சேர்ந்திருந்தாதான் எந்த காரியமா வாழ்ந்தாலும் பண்ண முடியும். ஒரே பூதமா இருந்தா பண்ண முடியாது, ஏகஸ்மின், ஒரே இதை பண்ண முடியாது. ஏன்னா அதாவது காரியம் அக்ஷமமா ஆயிடும், ஒரே ஒரு பூதம் இருந்ததுன்னா எந்த காரியத்தையும் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்? திருட்கரணத்துக்கு உதாரணம் உப்பு புளி காரம் இந்த மூணு சேர்ந்திருந்தாதான் நல்லா இருக்கும். வெறும் உப்பையும் சாப்பிட முடியாது, ஒரே காரத்தை சாப்பிட முடியாது, ஒரே புளியும் சாப்பிட முடியாது. மூணு சேர்ந்திருந்தாதான், அதுல கொஞ்சம் புளிப்பு கூட இருக்கணும் சில பேருக்கு, சில பேர் கொஞ்சம் உப்பு கூட இருக்கணும், சில பேர் கொஞ்சம் காரம் கூட இருக்கணும், சில பேருக்கு எல்லாம் கூட இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறது, அதுல கூட புளிப்பு தான் ஏற்றம், கொஞ்சம் புளி கூட இருக்கணும். புளி கூட இருந்தாதான் வஸ்து கெட்டு போகாம இருக்கும். சிந்திரணீரகித போஜனம் விரதா, பொரிச்சு கூட கண்டாது பொரிச்சு பண்ணாலே நிறைய பேருக்கு பிடிக்காது. அதே காரசாரமா புளிப்போட இருந்ததுனாக்கா ரத்தம் ஊறும், வாய்க்கு இதமா இருக்குமா. அதனால சிந்திரணினா புளிக்கு பேரு, சிந்திரணீரகித போஜனம், சிந்திரணி புளி இல்லாத போஜனம் விரதா வியர்த்தம். இந்த மூணு சேர்ந்திருந்தாதான் ஒரு தலகையே சோபிக்கிறது. அந்த மாதிரி அதுதான் அப்பதான் நல்லா இருக்கும். அது இங்க நல்லா இருக்கும் இல்ல, அனைத்து பூதங்களும் ஒன்னா திருவுத்தரணமோ பஞ்சீகரணமோ பண்ணப்பட்டாதான் காரியமே பண்ண முடியும். இல்லாத போனாக்கா இந்த சிருஷ்டின்றதே வராது. அதனால அனைத்தும் பஞ்சீகரணம் பிரக்கிரியை இருக்கணும். அத சொல்றது அணையன தீவேன ஆத்மனான பிரவிஷ்ய நாமரூபே வியாகரவாணி தாசாம் திரிபுரதம் திரிபுரதம் ஏகைகாம் கரவாணி அப்படின்னு இருக்கு. இதுல பஞ்சீகரண பிரக்கிரியை வச்சுனோம்னாக்கா ஆகாசம் வாயு ரெண்டும் சேர்ந்துடுறது. அதனால சத்தீகரணம்னாக்க மகது அகங்காரம் அதுவும் சேர்ந்துடுறது. புத்தமரசம் சத்திக்கு இது எல்லாமே உண்டு அப்படின்ட்டு. ஆனா திருவுட்கரணம் ரொம்ப பிரசித்தம், ஏன்னா மகத்தத்துவத்தை நேர பார்க்கல, அந்த மாதிரி அகங்கார தத்துவத்தையும் நேர பார்க்கல, ஆகாசத்தையும் நேர பார்க்கல, நேரம்னா கையாள, இது கையாளம் இல்லை, அதே மாதிரி ஹேண்டிலிங் பண்ண முடியாது. அந்த மாதிரி வாயுவையும் நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால திருவுட்கரணம் திருவுட்கரணம்னு அடிக்கடி சொல்லும். அதுவும் நமக்கு சத்வித்யாதான் பிரதானமான வித்யா. சாந்தோக்கியோகங்கிறது ரொம்ப உகந்த நடத்து, அடுத்ததுதான் பிரகதாரணிகம், அப்புறம்தான் தைத்திரியெல்லாம். அந்த சாந்தோக்கியத்துல சத்வித்யம் ரொம்ப பிரதானமானது. அந்த சத்வித்தியில தத்துவசி இந்த மாதிரி திருவுட்கரண பிரக்கிரி இதெல்லாம் இருக்கு, இவைகள்லாம் முக்கியம். அதனால அந்த திருவுட்கரணம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே திருவுட்கரணம் இப்படி சொல்றது, நாமரூப வியாகரணம் பண்ணணுமா? நாமா அப்படின்னா பேர், இவன் தேவன் இவன் மனுஷன் இது மாதிரி. ரூபம் அப்படின்னா தேவனுக்கு ஏத்த உடம்பு, மனுஷனுக்கு ஏத்த உடம்பு, மிருகத்துக்கு ஏத்த உடம்பு, அப்படி ரூபம்னா உடம்புன்னு அர்த்தம். அதுபோதம்தான் திருவுட்கரணம் இங்க பண்ணப்படுறது. அது மட்டும் இல்லாம விஷ்ணு புராணத்துல நானாவீர்யாஸ்பதக் பூதாஹ ததஸ்தே சம்ஹதிம் வினா நாசக்னுவன் பிரஜா சிரஷ்டும் அசமாகம் யகிருஷ்ணசா சமேத்யான்யோன்ய சம்யோகம் பரஸ்பர சமாஸ்ரயா மகதாத்யா விசேஷாந்தாஹ ஹி அண்டம் உத்பாதயந்தி தே. நானா வீரியாக முதல்ல ஆகாசம் வாயு தேஜஸ் ஜலம் பிரதிவீதிகள்லாம் பலவிதமான, ஒவ்வொன்றும் பலவிதமான சக்திகள் உடையது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு, அந்த மாதிரி இருந்தது. ஆனால் தத்தஸ்தே சம்மதி வினா தனித்தனியா இருந்ததுனால சேரவே இல்லை. அதனால என்ன அசக்கணும் ஒண்ணு பிரஜாசிரஷ்டம் நான் அசக்கணும். இந்த பிரபஞ்சத்தை எதை எதை சிருஷ்டிக்க வேணுமோ அவைகள்லாம் சிருஷ்டிக்கவே முடியலையாம், நான் அசக்கணும் ஒண்ணு. அதனால என்ன எடுத்து அசமா ஏன் அது காரணம் அசமாகமே கிருஷ்ணன் சார் முழுக்க முழுக்க இதுக்கு சேர வேண்டியது ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்தாதான் பஞ்சீகரண பிரக்கிரியோ திருவுத்தரணமோ பண்ணினாத்தான் அவைகள்னா காரியகரணம் க்ஷமமா இருக்கும் சமர்த்தமா இருக்கும். ஆனால் இவைகள் ஒன்னா சேராதனால முடியல. அதனால அந்த பகவான் என்ன பண்ணா அப்படின்னாக்க சமயத்தியான்யோன்யச யோகம் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்க்க ஒன்னு ஒண்ணு சேர்த்து விட்டுட்டான். பரஸ்பர சமாசிரியா எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு ஆசிரியச்சு விட்டான். அப்படி ஆசிரிச்சதுனால அப்ப என்ன இருந்தது அப்படின்னா மகதாத்யா விசேஷாந்தாக மகத்தத்துவத்திலேருந்து ஆரம்பிச்சு பிரதி அதனாலதான் சப்தீகரணம்னு சொல்றது மகது அகங்காரம் அப்புறம் ஆகாசம் வாயு தேஜஸ் ஜலம் பிருத்திவி சப்தீகரணம் பேரு மகதாத்யா விசேஷாந்தாக விசேஷம் பிருத்திவின்னு அர்த்தம். அது பர்யந்தம் அண்டம் உற்பாதயந்திதே அனைத்தும் சேர்ந்துருவே இந்த பிரபஞ்சத்தை சுற்றி சுடுத்து அண்டம் உத்பாத எந்திதே அப்படின்னு அங்க விஷ்ணுபுராணம் சொல்றது. அதனாலையும் இங்க ஒரே ஒரு போதும் சொல்லக்கூடாது கிரமமும் சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் தேஜமயம் கொஞ்ச நாள் ஆப்பமயம் கொஞ்ச நாள் இது பிரதிமயம் சொல்ல முடியாது. அனைத்தும் சேர்ந்திருந்தாதான் சரியா இருக்கும். அதை சொல்றதுக்கு தான் இவ்வளவு பிரயத்தனப்படுறது ஸ்ருதியும் ஸ்மிருதியும். ஆகவே ஏகஸ்மின் ஏன்னா தர்சயத்தோ ஹீன எந்த காரணத்தினால தர்சயத்தக தர்சயதான ஸ்ருதியும் ஸ்மிருதியும் இத மாதிரி சொல்லிக் கொடுக்கறது நமக்கு. அதனால பிராணஹா தேஜசி அப்படின்னு சொன்னாக்க ஒரு பூதம் இல்லை பல பூதங்கள். அனைத்து பூதங்கள்லையும் இந்த ஜீவனோட சேர்ந்த பிராணனானது சேருகிறதுன்றதுதான் சித்தாந்தம் அப்படின்னு இந்த அதிகரணத்தை தலைவற்றினர். கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீபதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ சத்குரு பரம்பராயே நமஹா.